ತಾಕಾದ ಆಳಿಲ್ಲೇ ಹೋಗಾದ ಊರಿಲ್ಲೇ ಅಯ್ಯ ನಲ್ಲ ನಣ್ಬನ್ ಇಲ್ಲೈ ಎಂದಾಳ್ ಎಂಗು போனாலும் விட மாட்டேன் நானாக தொட மாட்டேன் ஐயா My name is Billa வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே போகாத ஊரில்லே ஐயா நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விட மாட்டேன் நானாக தொட மாட்டேன் ஐயா My name is Billa வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே போகாத ஊரில்லே ஐயா நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன் நானாக தொடமாட்டேன் ஐயா நானாக தொடமாட்டேன் ஐயா